இயேசுபாலா என் இன்பநாதா பாடுவேனாரீரனோ. வீணை எடுத்து இன்னிசை மீட்டி பாடுவேன் தாலேலோ, அரிரரிரும் பாடுவேன் தாலேலோ. காரீருள் வேளை கடுங்கோடி நேரம் கருணையின் பொருவாய் கனிவோடு உதித்தார் ீட்டி பாடுவே தாலேலோ, அரிரரிரும்